வணக்கம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பின் நண்பர்கள் அனைவருக்கும் ஞானப்பிரகாசம். 28/18 தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. 2-3 நாட்களாக வேலைப்பருவின் காரணமாகவும் பல பண்ணைகளை பார்வையிட சென்றதன் காரணமாகவும் அந்த தொடர்ச்சியினுடைய வேலைப்பருவின் காரணமாகவும் பதிவு போடலை. திருநெல்வேலியில் அவங்க சேது அவங்களுடைய பண்ணையை பார்த்தோம், ரகு அவர்களுடைய பண்ணை வடிவமைக்கிறத பார்த்தோம், செல்வகுமார் நண்பர் செல்வகுமார் அவருடைய பண்ணையை பார்த்தோம். செல்வகுமார் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுருக்கிறாரு. இன்னும் அதில் கொஞ்சம் மேம்படுத்த வேண்டிய பகுதிகள் இருக்குது. இன்னும் அந்த வேலை வந்து மேம்பாடு அடைய அல்லது முழுமை அடைய வேண்டிய ஒரு இது இருக்குது. அந்த பகுதியிலேயே மிக தாழ்வான பகுதியிலே கண்மாய் ஓரமாக இருக்குது செல்வகுமாரோட பகுதி. அந்த இடத்துல கண்மாயில் நீர் வந்தாலே அவருடைய நிலமெல்லாம் மூழ்கி போகிற அளவுக்கான பள்ளம். அந்த பள்ளத்தில் அவர் விவசாயம் செஞ்சு அதிலிருந்து விளைச்சல் எடுக்கிறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதை நிலைப்படுத்துறதுக்கும் உறுதிப்படுத்துறதுக்கும் அவர் முயற்சி எடுத்திருக்கிறாரு. இத்தனைக்கும் அது அவருடைய சொந்த நிலைமை இல்லை. இந்த பதிவு வந்து 18-ஆம் தேதி நாங்கள் சென்று வந்தது சம்மந்தமான பதிவு. இது உண்மையிலேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய மாறுதல் அந்த பகுதிக்கு கொண்டு வரும். ஏன்னா மேட்டு பகுதியான நிலத்தில் இருக்கிறவங்கலாம் சுலபமாக விவசாயம் செய்கிறாங்க, அதாவது நீர் வடிகிற இதில் வந்து அவங்களுக்கு சிக்கல் இல்லை. பள்ளப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் வெள்ளம் வரும் காலங்களில். அந்த இடத்துலையே எல்லாரையும் விட மிக அதிகமாகவும் செழிப்பாகவும் விவசாயம் செஞ்சு எடுக்கிறதுங்கிறது, அந்த வெள்ளத்தை கடந்து செஞ்சு எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை தான். நிச்சயமாக அந்த சாதனையை வந்து நிரந்தரமாக ஆண்டு முழுவதும் வெள்ளம் வந்தாலும் கூட அந்த வெள்ளத்தை கடந்து விளைச்சல உற்பத்தி பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், நெல்லுக்கு நீரை கட்டுங்கிறது பெரும் பழமொழி இருக்குது. வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர், நீர் மறைய நீர் கட்டு, நிறைய வரும் நெல் கட்டு அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதை இப்போது ஆனால் தற்காலத்தில் வெள்ளம் வந்து தற்காலத்தில் வெள்ளம் வந்து மழை பெஞ்சால் மழை நீரை நிறுத்தினா பயிருக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம கற்பிக்கப்படுறோம். இதிலிருந்து மாறி செல்வகுமார் ரொம்ப அற்புதமாக விளைச்சல் எடுக்கிறாரு. அதற்கான நடவடிக்கைகளை அவர் எடுத்திருக்கிறார். இத்தனைக்கும் அது வந்து அவருடைய சொந்த நலம் இல்லை, வேற ஒருத்தர் வந்து கொடுத்து நீங்கள் பயிர் வச்சுக்கோங்க, நீங்கள் விவசாயம் செய்யுங்க, என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மிக அற்புதமாக விளைச்சல் வந்தால் நிலத்துக்காரங்க நிலத்தை மீண்டும் வாங்கிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உறுதியாக அவர் அந்த நிலத்தை விளைநிலமாக மாற்றணுங்கிற முயற்சியில் எடுத்திருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு மகத்தான ஒரு சாதனை, ஒரு பெருமைக்குரிய ஒரு நபராக நம்ம செல்வகுமாரை பார்க்குறோம். யாருடைய நிலமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நிலம் மேம்படணும், அந்த நிலம் ஒரு உயர் விளைச்சல் தரக்கூடிய நிலமாக மாறணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் எடுத்திருக்கிறார். அவர் கடைசி வரைக்கும் அதை அவர்கிட்ட தங்கமாயிட்டாங்கிறது தெரியல. அந்த மாதிரியே அவங்க சேது அவங்களுடைய பண்ணையில் பார்க்கும்போது ரேவதின்னு நினைக்கிறேன், சரியாக நினைவில்லை, அவங்களுடைய பண்ணையை பார்க்கும்போது படித்த இளைஞர்கள் வேளாண்மையை நோக்கி வந்திருக்கிறாங்க. மிகவும் சிக்கலான ஒரு சூழ்நிலையில் அந்த வேளாண்மை இருக்குது. அவங்க வந்து இறங்கின பிறகு அவங்க சந்திக்கிறது வந்து நிச்சயமாக சிக்கல் இருக்குது. ஒரு லாபகரமான வேளாண்மை இல்லை. அவங்களுடைய நோக்கமும் நம்ம இன்னும் விரிவாக அதை பற்றி பேசலாம். படித்த இளைஞர்களுடைய நோக்கம் வேளாண்மைக்கு வரும்பொழுது வேளாண்மையில் லாபம் எடுக்கணும் அல்லது மிக உயர்ந்த விளைச்சல் எடுக்கணும், அதில் மிக அதிகமான வருவாயை ஈட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பணம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. பணங்கிறது மிக அவசியமான ஒரு பொருள். ஒரு பொருளை இடமாற்றுவதற்கும் அதை மற்றவர்களிடம் பகிர்வதற்கும் பணங்கிற ஒன்று தேவைப்படுது, நாணயங்கிற ஒன்று தேவைப்படுது. அப்போது நிச்சயமாக நமக்கு மிகப்பெரும் அளவில் பணம் மட்டுமே வந்தால் வாழ்க்கை இல்லை, வாழ்க்கைங்கிறது வேறு அப்படிங்கிற புரிதல் மட்டுமே இருந்தால் பத்தாது. பணமும் வாழ்க்கைக்கு தேவை, ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்கணும். நிச்சயமாக பணம் வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. புற உலக தாக்கங்கள்லேருந்து மீள்றதுக்கும் புற உலக தாக்கங்களில் ஈடு கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு நிச்சயம் பணம் தேவை. அதனால் படித்த இளைஞர்கள் வேளாண்மைக்கு வரும்போது பணம் என்பது பொருளீட்டுவது என்பது மிக முக்கியமாக இருக்கணும். அது வந்து அவங்களுக்கு சிக்கலே இல்லாமல் பணத்தை கொண்டு வரதாக இருக்கணும். அப்படி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்படி தான் அந்த இடத்துல உள்ள நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன், சரியா? அது போலவே ரகு நிலத்தை வாங்கியிருக்கிறார் புதுசாக. அந்த நிலத்தை இப்போ தான் வடிவமைக்கவே துவங்கியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவங்க குடும்பத்தில் நம்மளை பற்றி அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட நம்ம தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு என்ன செய்யுதுங்கிறதே தெரியாது. ரகு மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்கிறார், கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கிறார். சமீபத்தில் தான் அவர் உள்ளே நுழைஞ்சிருக்கிறார் நம்முடைய வட்டத்துக்குள்ளே. அந்த நடவடிக்கைகள் வந்து அவருக்கே கூட கொஞ்சம் அச்சத்தையோ கலக்கத்தையோ ஏற்படுத்தலாம். ஏன்னா ஜேசிபி வச்சு ஒரு 5 ஏக்கரில் சுற்றிலும் கரை எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய செலவு. அதை மட்டம் கட்டுறது, அந்த நிலத்தை நீர் கட்டமைப்பை உருவாக்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும், ஆரம்ப காலத்தில் ஏற்படுற செலவினங்கள் வந்து கொஞ்சம் அவருக்கு அச்சத்தை மூட்டும், அல்லது அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு அச்சத்தை மூட்டுமோங்கிற ஒரு தயக்கம் எங்களுக்குள்ளே இருந்தது. இருந்தாலும் அதை கடந்து நான் செய்ய முயற்சி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக ஒரு மிகப்பெரும் ஒரு சாதனையை நோக்கி, ஒரு அதாவது வேளாண்மைங்கிறது விவசாயிகளை வேலை வாங்கிறது இல்லை, வேளாண்மைங்கிறது தன்னிச்சையானது. எப்படி ஒரு காரை போய் நம்ம தொட்டோம்னா, அந்த காரு வந்து முழுமையாக தயாரிக்கப்பட்ட நிலையில் உள்ள காரு, பெட்ரோலை ஊற்றினதும் நம்ம இயக்க ஆரம்பித்ததும் அது இயங்கி ஓட ஆரம்பிச்சிடுது இல்லையா. அந்த மாதிரி வேளாண்மையை நம்ம தொட்டாலே அந்த வேளாண்மை முழுமையான அந்த சுகத்தையும் இன்பத்தையும் கொண்டு வரணும். தன்னிச்சையாக அது இயங்கணும் சரியா. செடி வச்சா அது காய்க்கணும் பூக்கணும், அதுக்கு நோய் நீக்கிறது, அதுக்கு உரம் கொடுக்கறது, அதுக்கு நீர் பாய்ச்சறது, இதெல்லாம் நம்ம வேலையாக இருக்கக்கூடாது. இயற்கையிலேயே எல்லாம் கிடைக்கிது, அது இயற்கையிலேருந்தே எடுத்துக்கணும். நமக்கு அது வந்து உதவணும், வாழ்க்கை முழுவதும் நமக்கு உதவணும். ஒரு மரம் வச்சா உதவணும் சரியா. இந்த மாதிரி இயற்கை வேளாண்மையை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் சரியா. வேளாண்மைங்கிறது மனிதர்களை வேலை வாங்குவது அல்ல, அப்படிங்கிற இடத்த நோக்கி வேளாண்மையை கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். அதுக்காக தான் நம்ம இந்த சுற்றுப்பயணங்கள் எல்லாம் மேற்கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.